பார், என் வீட்டு தென்னங்கீற்றை இப்போதே கேட்டு பார், இன்னின்றி சொல்லுமே. சட்டம் எல்லாம் பெண்ணுக்கு ஆகாது, சத்தம் போட்டால் சத்தம் போட்டால் வந்து கேட்காது, அடிக்கு பின்னாலே காவேரி தாங்காது, ஆளான பின்னாலே அழிப்பு மூடாது, ஆசை துடிக்கின்றது. உன் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், உன்னிட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார், உன்னிட்டு தென்னஞ்சிற்றை ஒவ்வொன்றாய் கேட்டுப்பார், எப்பே சொல்லுமே. உன்னிட்டு தொட்டத்தில் எல்லாம் கேட்டுப்பார், உன்னிட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார், உன்னிட்டு தென்னஞ்சிற்றை ஒவ்வொன்றாய் கேட்டுப்பார், எப்பே சொல்லுமே. சொர்க்கத்தில் சேராது, எண்ணிக்கை தீர்ந்தாலும் முத்தங்கள் தீராது, எண்ணிக்கை பார்த்தாலே முத்தங்கள் ஆகாது, கேட்டுப்பார், என் பேர் சொல்லுமே.